తస్మత్ గురుభ్యో నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః. గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద. క్షితిజ తేజే పూల తరే గోపాల కృష్ణ తవ తిష్ఠతి పృష్ఠే ధరణి ధరణ కిన చక్రధరీషే కేశవాధృత కచ్చప రూప జయ జగదీశ హరే ధృత కచ్చప రూప జయ జగదీశ హరే. భగవాన్ నీలమేఘశ్యామళన్ సాక్షాత్ వైకుంఠాధిపతి பல அவதாரம் எடுத்திருக்கார். அதுல மத்ஸ்ய அவதாரத்தை அனுபவித்தோம். மேலும் பகவானுடைய கச்சப ரூபம் கூர்ம அவதாரத்தை இன்று அனுபவிக்கலாம். கூர்ம அவதாரம் அதை பத்தி எங்க சொல்றதுன்னா வேதத்துல சொல்றது. வேத புரோக்தமான அவதாரம் கூர்ம அவதாரம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மை பஷ்யதி அப்படின்னு பகவான் சொன்னபடி எங்கும் பகவானை பார்க்கறது, எதிலையும் பகவானை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு போதனை பண்றதுக்காகவே பல அவதாரம் எடுத்திருக்கார். அதுல கூர்ம அவதாரம் முக்கியமானது. வேதத்துல என்ன கூர்ம அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு கதை. ஒரு சமயம் பிரம்மதேவர் பிரளய ஜலத்துல இருக்கார். முழுவன் பூராவும் ஜலம் தான் நிரம்பி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஜலம். பிரம்மதேவருக்கு திடீர்னு தோணுறது, என்ன படைத்தது யாரு அப்படிங்கிற அந்த சந்தேகம் கிளம்புறது. என்னன்னா தாமரைக்கு மேல நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், என்னை படைத்தது யாரா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இப்படி பார்த்தார். பார்த்தா ஒரு ஆம குஞ்சு அங்க இந்த பக்கம் ஜலத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் நீந்தின்னு இருக்கு. அப்போ ஆம குஞ்ச பார்த்து இது யாருடாது அப்படின்னு அதிசயமா கேட்டு, ஓய் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறார் பிரம்மதேவர். அப்போ அந்த ஆம குஞ்சு பார்த்து பேசறதாம் பிரம்மதேவர்கிட்ட, உன்னை படைத்ததே நான் தான்பா அப்படிங்கிறது. அப்போ பிரம்மதேவருக்கு, ஓய் அம்பி இத்தினூண்டு இருக்கை குஞ்சா இருக்கை ஆம குஞ்சா இருக்கை, நான் சதுர்முகன் விதாதா வேதஸ் பரமேஷ்டி இரண்யகர்பன் சரஸ்வதி பதி இத்தனையும் இருக்கக்கூடிய பிரம்மா அல்லவோ நான். என்னை நீ படைத்தாய் அப்படிங்கறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமை சொல்றார், ஓஹோ நான் குட்டியா இருக்கிறதா உனக்கு இப்ப கவலையா பிரச்சனையா, அதனாலதான் ஒத்துக்க மாட்டேங்கிறையா, அப்ப இரு பாரு அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்தார். பெரிய ரூபத்தை காண்பிச்சார், விஸ்வரூபத்தை காண்பிச்சார். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரை எப்பவுமே சகா அல்லவா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் யாருன்னா சகா, அதுக்கு மேல எதுவுமே இல்லை, ஃப்ரெண்டு. கிருஷ்ணர் வேற நான் வந்து தேராளியா இருக்கேன்னு வேற சொல்லிட்டார். அப்ப தேரை ஓட்டு, இத பண்ணு அத பண்ணு, குதிரையை குளிப்பாட்டு அப்படின்னு வேலை வாங்கறது ஒரு சகாட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பந்தம், வாடா போடாங்கிற பந்தத்துல பேசிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் பகவத்கீதா உபதேசம் பண்ற சமயத்துல அர்ஜுனர் பகவான்கிட்ட கேக்குறாரு, உனக்கு ஏதோ விஸ்வரூபம் இருக்காமே அத காட்டித்தான் எனக்கு, நான் கேள்விப்பட்டேனே. அப்ப கிருஷ்ணன் கேக்குறாவோ, கேள்விப்பட்டியா எங்கேந்து அப்படின்னா, துரியோதனுக்கு காட்டிட்டியாமே எனக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி கேக்குற. அப்போ அங்க ஒரு ஈகோ கிளம்புறது அர்ஜுனருக்கு, எனக்கு காட்டலையே அப்படின்னு, அது என்ன ரூபம் காட்டு எனக்கு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் சொல்ற, உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லைப்பா எனக்கு, இதோ காட்டுறேன் அப்படின்னு பஷ்யமே ரூபமைஸ்வர்யம் அப்படின்னு ஞான திருஷ்டியை கொடுத்து பகவான் அங்க காட்டுற. அத பார்த்ததும் இத்தனை நாளையும் பகவான சேவிக்காதவன், கிருஷ்ணரை சேவிக்காதவன் நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வா அப்படின்னு நமஸ்காரம் பண்ற முன்னாடி பின்னாடி பகவானுடைய திருவடிக்கு, பகவானுக்கு சிரசுக்கு அப்படின்னு நமஸ்காரம் விழுந்து விழுந்து விழுந்து பண்றா, சேவிக்கிறார். ஏன்னா இத்தனை நாளையும் சகாவா தென்பட்டவர் இப்ப பெருமாள் பெருமாளாக தென்படுறார். தேரோட்டினா இத்தனை நாளா, அதனால அந்த ஒரு கௌரவம் வரலை. பெருமாளா விஸ்வரூபமா காண்பித்தப்போ அந்த கௌரவம் வந்து நமஸ்காரம் பண்ற பயம் வந்துடுறது, எனக்கு பயமா இருக்கு, உன்னுடைய சாதா ரூபத்தே எடுத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுனனே கீழறங்கி வந்து கேக்குறாப்படி ஆயிடுத்து அந்த விஸ்வரூபம் பார்த்தது. அதே மாதிரி இந்த ஆம குஞ்சாக வந்த அந்த பகவான் பிரம்மதேவத்தை கேக்குறாரு, நான் குஞ்சா இருக்கிறதுனால தானே நீ ஒத்துக்க மாட்டேங்கிறாய், குட்டியா இருக்கிறதுனால இப்ப பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய அந்த விஸ்வரூப தர்சனத்தை பிரம்மதேவருக்கு காண்பித்து கொடுத்தார். எப்படி சஹஸ்ர சீர்ஷம், ஆயிரம் தலை, ஆயிரம் கண், ஆயிரம் கால் கை அப்படிங்கிற மாதிரி அந்த விஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்தார். காண்டதும் ஒரே ஒரு நமஸ்காரம் பிரம்மதேவர், ஆஹா என்னை காப்பாத்து அப்படின்னு பிரம்மதேவர் நமஸ்காரம் பண்றார். அங்க வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு அந்த வேதத்துல சொல்லப்பட்டதற்கு இந்த கதை. இதோட வேதத்துல பூர்த்தி ஆயிடுறது. மேலும் நம் புராணங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப விஸ்தாரமா சொல்றா கூர்ம அவதாரத்தை, அதுக்குண்டான கதை அமிர்த மதனம் அப்படிங்கிற கதையில கூர்ம அவதாரம் அனுபவிக்கலாம். அமிர்த மதனம் அப்படிங்கிற கதைய பார்த்தோமானாலே அமிர்தம் மதனம்னா கடையறது, அமிர்தத்தை கடையறது. எதற்காக அமிர்தம் வேணும், அமிர்தம்னா என்னது, மிருத்தம்னா மரணம், அமிர்தம்னா மரணம் இல்லாம இருக்கக்கூடிய என்னோ ஒரு விஷயம் உண்டு அதுல, அது திட்டிப்பா இருக்கும்னு மட்டும் நம்மளுக்கு தெரியாது. அமிர்தமா இருக்கேன்னா அது டேஸ்டியா பண்ணி போட்டா அமிர்தமா இருக்குமா, ஜோரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அமிர்தம்னா இதோ எண்ணிலடங்காதவையான ஆனந்தத்தை தரக்கூடியதுன்னு மட்டும் புரியறது நம்மளுக்கு. இப்ப அந்த அமிர்தத்தை கடைஞ்சார், எதற்காக கடைஞ்சார் அப்படிங்கிற கதைய பார்த்தோமாக. ஆனா அமராவதி அப்படிங்கிற ஒரு இடம், யாரு, இந்திரன் ராஜா, இந்திரனுடைய இடம் அமராவதி. அங்க யானை மேல ஐராவதம் அப்படிங்கிற அந்த கஜேந்திரன் மேல இந்திரன் மேல உட்காந்து அப்படியே பொசஷன் மாதிரி நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் கோலாகலமா இருக்க ஆடி பாடி விளையாடிட்டு வீதியா நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சமயம் துர்வாச முனிவர் வந்தாராம். துர்வாச முனிவர் அப்படின்னு சொன்னாலே பல கதை சரித்திரத்துல பார்த்தா தெரியறது அவருக்கு கோபம் அதிகம் அப்படின்னு. அவருடைய கையில என்ன இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி பிரசாதம் இருந்துதான். அந்த மகாலட்சுமியுடைய பிரசாதம் கொடுக்கறச்சே துர்வாச முனிவர்கிட்ட சொல்லி இருந்தார், இது பிரசாதம் உகந்தவாளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும், ஒரு பிரசாதம் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான புண்ணியம் பண்ணிருக்கணுமே, அதை ஜாகிரதையா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஞானம் இருக்கிறவாள்கிட்ட தானே அது போய் சேரணும், அதனால ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்கறா. அந்த மகாலட்சுமி பிரசாதத்தை எடுத்துட்டு வரத இந்திரனை பாக்கிறார். பார்த்ததும் சரி இந்த பிரசாதத்தை இந்திரனுக்கே கொடுக்கிறோம், ஏன்னா அவர் வந்து தேவர்களையும் அத்தனை லோகத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறாரே அப்படின்னு ஏதோ மனசுல தோணி இருக்க அந்த முனிவருக்கு கையோடைய அந்த பிரசாதத்தை அந்த மாலையோ இதோ கொடுக்கிறார் இந்திரனுக்கு. இந்திரனும் அந்த அந்த யானை மேலேயே உட்கார்ந்துட்டு அந்த பிரசாதத்தை வாங்கினார். ஆனா என்ன பண்ணினார், அந்த மாலைய அந்த யானையுடைய மஸ்தகத்துல அழகா போட்டு விட்டுட்டார். இது பிரசாதம், பகவத் பிரசாதம். பொதுவா பிரசாதம்னா நாலு விதமா நம்மள ஏத்துக்கணும் அப்படின்பா. முதல்ல வாய் வார்த்தையால அகோ பாக்கியம், எனக்கு இந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வார்த்தையால நம்ம சந்தோஷத்தை தெரிவிக்கணும். ரெண்டாவது தந்தவாள நமஸ்காரம் பண்ணணும், ஏன்னா பகவத் பிரசாதத்தை ஒரு குருமுகமா வந்துதானே நம்மளுக்கு தரா, பகவானே வந்த மாதிரி தானே, அப்ப தந்த ஆள நமஸ்காரம் பண்ணண்டாமா, அதனால தந்த ஆள நமஸ்காரம் பண்றது. மூணாவது சந்தோஷத்தை முகத்துல காட்டணுமா, அந்த முகத்துல பார்த்தாலே தெரியணும் இவளுக்கு திருப்தியா இருக்கு நம்ம கொடுத்த பிரசாதம் அப்படின்னு கொடுத்தவாளுக்கு, முகத்துல காட்டணும். நாலாவது அந்த பிரசாதத்தை சிரசா வகிக்கணும் அப்படின்னு நாலு விதமான விஷயம். இந்த இந்திரர் என்ன பண்றார், அவர் அந்த பிரசாதத்தை மதிக்கலைன்னு மட்டும் கிடையாது அவமதிக்கிறார். என்ன எடுத்து அந்த ஆணை மேல வச்சாரே இல்லையோ, இந்த யானைக்கு குறு குருன்னு இருங்கிறது, தலையில ஏதோ மாலை போட்டு விட்டுருக்கா தெரியறது, ஏதோ தடுக்கிறது, அதுல வேற தேல் வேற இருக்குமா, ஒரு ஒரு குட்டி குட்டி ஜந்துக்கள் எல்லாம் வந்து அந்த தேன் குடிக்கிறதுக்கு வேண்டி வருது, இதுக்கு ரொம்ப அரிக்கிறது. அந்த யானை என்ன பண்ணி விடுத்து, அந்த தும்பிக்கை எடுத்து அந்த மாலையை தூக்கி போட்டு காலில் மிதிச்சு விடுத்து, என்னது மகாலட்சுமி பிரசாதத்தை முதிச்சு துவம்சம் பண்ணி விடுத்து அந்த மாலை. இத துர்வாச முனிவர் பார்க்கலைன்னா இந்த கதையே உண்டாயிருக்காது. துர்வாச முனிவர் பார்த்துட்டார், வந்தது கோபம் அவருக்கு, சபிக்கிறார். அங்க இளமை குன்றி சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லாம ஆகட்டும், ஏன்னா என்ன ஒரு செல்வ செருக்கா நோக்கு, அகந்தையா நோக்கு, லக்ஷ்மி கடாட்சம் இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார். இது வந்து எப்பேற்பட்ட சாபம்னா, கண்டிப்பாக தௌர்பாகியம் தான் இது. லக்ஷ்மி கடாட்சம் தானே, எல்லாமே லக்ஷ்மி தானே, தனலட்சுமி தானிய லட்சுமி அப்படின்னு, அத்தனையுமே லக்ஷ்மி கடாட்சம் இல்லாட்டா நம்மளுடைய நம்மளால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அந்த கடாட்சமே இல்லாம போகட்டும் அல்லவா சாபம் கொடுத்திருக்கார் அந்த கோபத்துல. அப்ப அந்த சாபம் கிடைச்சப்பதான் அவருக்கே புத்தி வருது. அந்த அகங்காரம் அடங்கி இந்திரன் அங்கேருந்து மேலேந்து கீழே இறங்கி நமஸ்காரம் பண்றா, நான் பண்ணது தெரியாம நேர்ந்து கொடுத்து அபராதத்தை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்றதப்ப என் கையில இல்லை, கதையன் இவலோக ரீபியா கோவிந்த ஏவ குசலானி கரீஷ்யதி கரீஷ்யதி அப்படின்னு இருக்கிறார் நீலகண்ட தீட்சிதர். சொல்ற என்ன அப்படின்னா, என் கையில எதுவுமே இல்லை, தந்தது தந்தது தான் சாபம், எல்லாம் கோவிந்தன்ட்ட. நம்ம ஏதாவது குழந்தை ஏதாவது எப்படி எழுதிருக்கேன் வந்து எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன்னா கோவிந்தா கோவிந்தான்னு போடுறோம். அதே மாதிரி என்னாவது நம்ம கையில பிரச்சனை என்னது வந்துடுத்து, என்ன தெரியலை, என்ன போற வழி என்ன தெரியலை அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அவன்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கையில எதுவுமே இனிமே இல்லை, எல்லாம் பகவான்கிட்டதான் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் அந்த கோவிந்தா கோவிந்தா என்று வார்த்தைய பிரயோகம் பண்றோம். அந்த கோவிந்தன்ட்டதான் இனிமே கதி, உனக்கு என் கையில எதுவும் இல்லைன்னு துர்வாச முனிவர் கைய விரிச்சு விட்டார். இவருக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுத்து. அந்த க்ஷணமே சாபம் கிடைச்ச க்ஷணமே பிரம்ம அந்த இந்திரனுக்கு பூரா அந்த இளமையெல்லாம் குன்றி தாடியெல்லாம் நடச்சு ஒரு மாதிரி விருத்தருடைய ஒரு பாவம் வந்து மனதும் சக்தி இல்லாம ஆயி அப்படி ஒரு பாவத்தை அடைஞ்சுட்டார் இந்திரன். இது வந்து இந்திரனுக்கு மட்டும்தானா கேட்டா கிடையாது, அத்தனை தேவலோகத்துக்கும் இந்த சாபம் வந்து பாதிச்சுடுத்து அப்படின்னு எடுக்கிறார். எல்லாரும் கவலைப்படுறா, எல்லாருமா வந்துட்டா, என்ன பண்றது, இது என்னாச்சு, இந்திரன் கொஞ்சம் திட்டு திட்டுறாதான், ஏன் இப்படி பண்ணினாய் அப்படின்னு. சரி இப்ப என்ன பண்றது, கடைச்சு கொடுத்த சாபம், இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு பாக்கறத இவ எல்லாருமா பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறா. பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றத பிரம்மதேவர் என்னப்பா என்ன சொனக்கு அப்படின்னு கேக்கறத, இப்படி எல்லாம் நடந்தது, சாபம் கிடைச்சிடுத்து, இதுல இருந்து என்ன நிவர்த்தி பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்றத அவர் தியானம் பண்றார். தியானம் பண்ணி பிரம்மதேவர் சொல்றார், அந்த சாட்சாத் பகவானை தான், அவதாராம் சகலா விசர்ஜிதாக, எந்த அவதாரத்தினுடைய ஒரு அம்சத்தினால அநேகம் அம்சங்கள் சிருஷ்டி ஆயிருக்கோ அந்த பகவானை சரணம் அடையறோம் அப்படின்னு எல்லாருமா கிளம்பி போறா. அத்தனை தேவதைகளும் பிரம்மாவும் சேர்ந்து யார்கிட்ட போறா, அந்த அஜிதனான பகவான்கிட்ட போய் சரணம் அடையறோம், அவர்தான் இனிமே கதி நம்மளுக்கு அப்படி என்று சொல்லி அவர் அங்க போய் அந்த பகவானை பார்த்து பிரம்மா வந்து ஸ்துதி பண்றார். அற்புதமான ஸ்துதி, அவிக்ரியம் சத்யமனந்தமாத்யம் குஹாஷயம் நிஷ்கல அப்ரதர்க்யம் மனோகிரயானம் வசசா நிருப்தம் நமாமகே தேவ வரம் வரேண்யம் அபிக்ரியம். நிர்விகாரனா இருக்கக்கூடின, சத்தியஸ்வரூபனாக இருக்கக்கூடின, அனந்தமும் ஆதியும் இல்லாதவனான, சர்வ அந்தாரியாமியாக இருப்பவனான, எந்த நிஷ்களம் நிஷ்களமான மனசுக்கு முன்னாடி வாக்கு வச்சசா அனிருக்தம், வாக்கு வார்த்தையினால சொல்ல முடியாததான சரண்யனா இருக்கக்கூடிய பகவானே, தேவோத்தமனை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். விபஷ்சிதம் பிராண மனோதியாத்மனாம் அர்த்தேந்திரியா பாசமனித்ரமவ்ரணம் சாயா தபௌ யத்ரன கிருத்ரபக்ஷௌ தமக்ஷரங்கம் த்ரியுகம் வ்ரஜாமஹே. ஆகாய மாதிரி இருக்காராம், சர்வவியாபி அல்லவா. த்ரியுகம் கிருத திரேத துவாபர யுகங்கள்ல அவதார லீலைகள் நடத்தினவனும், ஜீவனோடைய ஜீவனாக பிராணன் மனசு புத்தி சரீரத்தை எல்லாத்தையும் ஞாதாவாக இருப்பவனும் அப்பேற்பட்ட பகவானை சரணமடையறேன், அக்ஷரம் அழிவில்லாதவனான பகவானை சரணமடையறேன் அப்படின்னு அற்புதமான ஸ்துதி பிரம்மதேவர் பண்றார். ஸ்துதி பண்ணினதும் அங்க பகவான் ஆவிர்பவிக்கிறார். எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னா, இப்போ யதாஹி ஸ்கந்த சாகானாம் தரோர் மூலாவ சேச்சனம், ஒரு மரம் நன்னா செழித்து வளர்றதுக்கு இலையில போய் ஜலம் விடுவோமா இல்லையா, அந்த பிரான்சஸ்ல ஜலம் விடுவோமா, மாட்டோமே. அதனுடைய வேர்ல ஜலம் விட்டா எப்படி தழுந்து வளருமோ மரம், அதே மாதிரி சர்வேஸ்வரனான பகவானை சமாராதனம் பண்ணக்கூடிய சர்வ பிராணிகளுக்கும் எந்த கவலையும் வராமல் எப்பவும் துக்கம் அகன்று இருப்பார்கள் இல்லவா. எல்லாருக்கும் என்ன முக்கியம், சுகம் துக்கம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள், துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம், இந்த துன்பமும் இன்பமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இதுல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு ஆனந்தத்தை தேடுறதுக்கு வேண்டிதானே அந்த அமிர்தம் தானே பகவான், அந்த அமிர்தத்தை தேடுறதுக்கு வேண்டிதானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லவா. அந்த பகவான எப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு ஜலம் விட்டுண்டே இருந்தா போதும், பாக்கி எல்லாம் ஆனந்தத்தை தரும். எப்படி மரம் வளருமோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் பூர்த்தியாகும், பகவானையும் தெரிஞ்சுக்க முடியலாம். அப்பேற்பட்ட பகவானை நமஸ்காரம் பண்ணியிருக்கார்லவா, அந்த பகவானும் இத கேட்டதும் தேஷாம் ஆவிரபூத்ராஜன் சஹசிரார்கோதயத்யுதி. அங்க இத கேட்டதும் ஸ்ரீகிருஷ்ண மகாவிஷ்ணு, அவர் முன்னாடி சர்வைஸ்வர்யாதி குணோபேதனா இருக்கக்கூடிய பகவான், சர்வலோக நியந்தா இருக்கக்கூடிய பகவான், ஆயிரம் ஆதித்யர்கள் சூரியர்கள் உதித்தார் போலே பிரத்யக்ஷமானார் பகவான் அங்க அப்படின்னு சொல்றார். திருப்பி அந்த பகவான பார்த்த சந்தோஷம் தேவர்களுக்கு, பொதுவா பகவான பார்த்ததும் எதுவுமே சொல்ல வராது, முன்னாடி ஆத்துல இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருப்போம், இதெல்லாம் பகவான்கிட்ட சொல்லணும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு, ஆனா அங்க போனா எதுவுமே வராது, ஏன்னா அவ்வளோ அழகு பகவான். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு தானே சொல்ல தோணும் ஒரு பக்தனுக்கு, எந்த குறையும் இல்லைப்பா நீ இருக்கிறத எனக்கு என்ன கவலை அப்படின்னு தானே சொல்ல தோணும். அதே மாதிரி பிரம்ம தேவர்கள், பிரம்மர்கள் மற்றும் தேவர்கள் எல்லாரும் பகவான் அந்த ஸ்வரூபத்தை பார்த்ததும் அவ கவலையெல்லாம் மறந்து அந்த பகவானை ஸ்துதி பண்ண தொடங்கிட்டாளாம். அஜாத ஜன்ம ஸ்திதி சம்யமாய குணாய நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகண்ய தாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. தந்த்வாம் வயம் நாத சமுஜ்யானம் சரோஜநாபாதி சிரேப்சிதார்த்தம் த்ருஷ்ட்வா கதா நிர்வ்ருதி மத்ய சர்வே கஜாதவார்த்தா இவ காங்கமம்பஹ அஹம் கிரித்ரஶ்ச சுராதயோ யே தக்ஷாதயோ அக்னேரிவ கேதவஸ்தே கிம் வா விதாமேஷ பிருதக் விபாதா விதத்ஸ்வஷம் நோ த்விஜ தேவ மந்திரம். நானும் சிவனும் இந்திராதி தேவர்களும் தக்ஷாதி பிரஜாபதிவர்களும் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் அக்னியில இருக்கக்கூடிய கேத்தவஹானா ஸ்புலிங்கங்களாட்டமா உங்கள்டேந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். தே பிருதக் விபாதாக உங்கள்டேந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். ஹே பிரபோ, எங்களுடைய க்ஷேமத்தை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள்டேந்து தானே வந்திருக்கோம். ஈஷா நகாஷம் கிம்வா விதாம, உங்கள்டேந்து வந்த எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால த்விஜ தேவ மந்திரம் விதத்ஸ்வ, பிராமணாளுக்கும் தேவர்களுக்கும் என்னெல்லாம் உபதேசம் வேணுமோ, ஹித உபதேசம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தந்து அருள் புரியுங்கோ அப்படின்னு பகவான்ட்டே விட்டுட்ட. இதுதான் இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனையும். பகவான்கிட்ட பொறுத்த எங்களுக்கு தெரியாது என்ன வேணும் அப்படிங்கறது. உனக்கு தெரியும்ப்பா, உங்கள்டேந்துதான் நான் வந்திருக்கேன், அதனால நீ பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி பகவான் கையில விட்டுட்டோம்னா பகவான் வந்து பேசுவார். அதே மாதிரிதானே அர்ஜுனர் பகவத்கீதால அப்படிதானே நடந்தது. அர்ஜுனர் எத்தனை புலம்பின் இருந்தார் முதல் அத்தியாயத்துல. அர்ஜுன விஷாத யோகம் பூரா புலம்பல் தான். இப்படி எப்படி நான் வதம் பண்ணுவேன், எப்படி யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு கேள்வி அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்த. ஆனா சாங்கிய யோகம் வந்ததும் அர்ஜுனன் சொல்றார், பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக, எனக்கு எதுவுமே தெரியலை, தர்மம் தெரியவே இல்லை, நீ எனக்கு வழிகாட்டித்தா அப்படின்னு சரணாகதி பண்றச்சதான் பகவான் வந்து உபதேசமே தொடங்குறார். பகவத்கீதா அந்த உபதேச சாரத்தையே தொடங்குறது அப்பதான். அதே மாதிரி பிரம்மதேவரும் இங்க நமஸ்காரம் பண்ணி, எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்கள்டேந்து வந்த எங்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணி அருள் புரியுங்கோன்னு பிரார்த்தனை பண்றத. ஏவம் விரிஞ்சா விரிடி விரீடி தத்தத் விஜ்ஞாய தேஷாம் ஹ்ருதயம் ததைவ ஜகாத ஜீமூத பிரயா கிரா பத்மாஞ்சலின் சம்ப்ரத சர்வகாராம். பகவான் வந்து இந்த பிரம்மாதிகளுடைய இந்த விதமான வாழ்த்தப்பட்ட அந்த ஸ்துதியெல்லாம் கேட்டு பகவான் சந்தோஷம் அடைஞ்சு சமஸ்த இந்திரிய வியாபாரங்களையும் கண்ட்ரோல் பண்ணி கைய கூப்பியேண்டு இருக்கக்கூடாவா முன்னாடி மேக கர்ஜனமாட்டமா ஜீமூத கபீரையா கிராஜகாத, மேக கர்ஜனமாட்டமா ஒரு வாணியோட பகவான் சொன்னார். என்ன சொல்றார்? ஸ்ரீ பகவான் உவாச, ஹந்த பிரம்மன் அஹோ சம்போ, ஹே தேவா மம பாஷிதம், ஸ்ருணுதா வஹிதா சர்வே ஸ்ரேயோ வஹ ஸ்யாத்யதா சுராஹ. பிரம்மா, ஸ்ரீ சங்கரா, தேவர்களே, ஸ்வர்லோகத்துல இருக்கக்கூடிய வாசிகளே, என்ன ஒரு ஸ்ரேயஸ் வந்தா எல்லாம் நல்லது நடக்குமோ, எந்த ஒரு விஷயம் கேட்டா எல்லா ஸ்ரேயஸும் நடக்குமோ அந்த விஷயத்தை நான் சொல்றேன், ஸ்ரத்தையோட கேளுங்கோன்னு சொல்றார் பகவான். யாத்ததானவதை தேயைஹி தாவத் சந்தர்விதீயதாம் காலேனானுகிரஹீதைஹி தைரியாவத்வோபவ ஆத்மனஹ. உங்களுக்கு அபிவிருத்தி எது பண்ணினா உண்டாகுமோ அதுக்குண்டான விஷயத்த நான் சொல்றேன். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தைஹி தானவ தைத்தியி, நீங்க போய் அசுரர்கள்ட்ட சந்தி பண்ணிக்கோங்க, அவளை ஒத்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற. இது கேட்டதும் அவெல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குற. என்ன, ஏன் ஆச்சரியத்தோட பார்க்கணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம கேட்டிருக்கோம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கறா, ரெண்டு பேரையும் பார்த்தா ஆகாது, ஒரு சைடு பாசிட்டிவ் இன்னொரு சைடு நெகட்டிவ் அப்படின்னு தானே எல்லா கதையிலையும் கேட்டிருக்கோம். எப்படி எடுத்தாலும் தேவர்கள்னா யாரு நல்லவா, அசுரர்கள்னா யாரு கெட்டவா, இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பா சண்டை போட்டுப்பா, இப்படிதானே கேட்டு நம்ம வளர்ந்திருக்கோம் பார்த்திருக்கோம். அவளுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும், எப்ப பார்த்தாலும் யுத்தம் தானே அவளுக்குள்ள. இப்படி இருக்கிறத பகவான் நாங்கள் கஷ்டம் சொல்லி வந்தோடனே பொசுக்குன்னு பகவான் என்ன சொல்லிட்டா, நீங்க முதல்ல போய் அசுரர்கள்ட்ட சந்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். இது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குற. அப்ப புரிஞ்சு விடுத்த அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார் பகவான், அஹிமூஷகவத் தேவோ ஹர்த்தசிய பதவீம் கதைஹி. தேவர்களே, நம்மளுடைய காரிய கௌரவத்தை பார்த்து நம்ம நடந்துக்கணும் விஷயத்த. நம்மளுக்கு ஒரு காரியத்தினுடைய கௌரவம் இது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அரையாக அப்பி சத்துவே ஆனாலும் கூட அவளை சுகுர்த்தாக்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு கதை, அர்த்தசிய பதவியும் கதைகி அகிமூஷகவது, ஒரு பாம்பும் எலியும் எப்படி இருந்ததோ அப்படிங்கிற. அது என்ன பாம்பும் எலியும் அப்படின்னா, ஒரு பாம்பாட்டிக்காரன் அந்த பாம்பு கூடையில அந்த பாம்பை வச்சிருந்தான், மூடி வச்சிருந்தான். அதுக்கு வெளியில ஒரு எலி இருந்தது. பாம்பு முள்ள ரகசியமா அந்த எலிட்ட சொல்லித்தான், நீ எனக்கு கரண்ட் ஓட்டை பண்ணித்தா நான் வெளியில வந்து நம்ம ரெண்டு பேருமா தப்பிச்சு விடலாம் இவர்கிட்டேந்து அப்படின்னு பாம்பு சொல்லித்தான். அப்ப அந்த எலியும் நன்னா இருக்கே தேவலையே அப்படின்னு. சரியா, எலியும் எலிய சாப்பிடறதாக்கும் பாம்பு, பாம்பு எலிய சாப்பிட்டுடும். சரியா பார்த்தா இவா எதிரியும் எதிரியாக்கும் ரெண்டு பேரும். ஆனாலும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படிங்கறதுனால பாம்பு சொன்ன மாதிரியே எலி கரண்டு கொடுத்துடுத்து ஓட்டையாக்கி எடுத்து அந்த துவாரம் வழியா பாம்பு வெளியில வந்துடுத்து. இப்ப என்ன பண்ணணும், சரியா சொன்னா ரெண்டு பேருமா தப்பிக்கணும்லவா, அதுதானே அக்ரிமெண்ட். ஆனா என்ன பண்ணுமாம், பாம்பு முதல்ல எலியதான் சாப்பிட்டுடும், அவ்வளோ கொள்ள பசி இருக்கும், எலிய சாப்பிட்டுடும். எலியோடைய கதை காலி. அப்ப இதுல இருந்து என்ன விஷயம், பாம்புக்கு வெளியில வந்து தப்பிக்கவும் முடிஞ்சது, சாப்பாடும் கிடைச்சது இந்த புத்தியினால. அப்போ காரியத்துக்கு என்னது வழி, அதோடைய கௌரவம் ரொம்ப முக்கியம்னா பாம்பும் எலியும் ஆட்டமா இருக்கணும்பா அப்படின்னு பகவான் சொல்றாரு இங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அமிர்தத்தை உண்டாக்கணும். அது வந்து டிலே பண்ணாம எல்லாருமா சேர்ந்து யூனிட்டியா அந்த அமிர்த மதனத்தை பண்ணணும். பார்க்கடல்ல அந்த மந்தர பர்வதத்தை எடுத்துட்டு வந்து போட்டு மத்தாக உபயோகம் பண்ணி வாசுகிய கயராக்கி, வாசுகி அப்படின்னா நாகம், அந்த நாகத்தை கயராக்கி அதந்திரிதாக எந்த சோம்பேறித்தனமும் இல்லாமல் அசுரர்களுக்கு பணிந்து, அசுரர்களும் உங்களுக்கு பணிந்து ரெண்டு பேருமா முயற்சி பண்ணி அதை கடைஞ்சா உங்களுக்கு அமிர்தம் வரும் அப்படிங்கறது மாதிரி பகவான் சொல்றார். இப்போ நீங்கள் இப்போ அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை யார் எடுத்துப்பா அப்படிங்கிற விஷயம் அப்புறமா இன்னொரு மீட்டிங் போடுறோம். இப்போ நீங்கள் நேரா போய் அசுரர்கள்ட்ட போய் சக்கியம் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் மந்திர பர்வதத்தை எடுத்து பார்க்கடல்ல போட்டு க்ஷீராப்தியில போட்டு கடைங்கோ அப்படின்னு பகவான் அருள் பண்றார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இவாளும் பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஸ்வம் ஸ்வம் தாம ஜக்மதுகா அவாவா தாமத்துக்கு கிளம்பினார். தேவர்கள் எல்லாருமா பலி சக்கரவர்த்திட்ட போய் பேசுறார், ஒப்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேச தொடங்குறார். இந்த அசுரர்கள் ஒத்துண்டாளா இவா சொன்னதுக்கு பலி சக்கரவர்த்தி என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாக்ஷிணேயே இதம் கிருபயா கஸ்மை வியாஜசக்ஷ்வ முமுக்ஷவே. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே. சம்சார சர்பதஷ்டம் யோ விஷ்ணுராதமமூமுச பவே பவே யதா பக்திஹி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ. நாதஸ்த்வம் நூயத பிரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹா.